தலைப்பு இன்னொரு வியாபாரி. வேண்டா பொருளையும் விற்பானே வியாபாரி, நாட்டையும் ஆள்கிறான் பன்னாட்டு வியாபாரி, நஞ்சாள் அளித்தான் பன்னாட்டு வியாபாரி, நிதியால் நீதிகள் படைக்கிறான் வியாபாரி, பாவங்களையும் புண்ணியங்களாக்குகிறான் பணத்தான்.